Guruvayurappa, Guruvayurappa, Guruvayurappa, Guruvayurappa. Naan konda kadalukku needane saakshi. Guruvayurappa, Guruvayurappa, vendada deivam illai needane baaki. Raadai unakku sonna vedam endra. நான் போகும் பாதை என் நாடு உன் பாதை தாரை உனக்கு சொன்ன வேதம் என்ன நான் போகும் பாதை என் நாடு உன் பாதை குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி.